రామానుజ మహాదేశికాయ నమః. శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః. శ్రీమతే నియమాంత మహాదేశికాయ నమః. శ్రీమతే భగవదేవాశ్చారాజ మహాదేశికాయ నమః. శ్రీమతే భగవరభూషణ మహాదేశికాయ నమః. శ్రీతరంగమగనంతరి హేమాబ్జ నాయికా సమేతత్రీ దేవనాథ పరబ్రహ్మణే నమః. శ్రీరంగనాయికా సమేతత్రీ రంగనాథ పరబ్రహ్మణే నమః. శ్రీరంగనాథ దివ్యముని పాదుకాభ్యాం నమః. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం తదాహృతి. స్వామి దేశికుని అనుగ్రహత్తాలే అవర్తాం ఇయర్చ్య పాదుగా సహస్రత్తులే వైతాళికా పద్ధతి పర్యంతం అదాదు 9 పద్ధతిగా శ్రీ పాదుగా సహస్రతే నాం అనుభవించుకోం. இப்பேற்பட்ட பாதுகாசகஸ்தத்திலே சகல சாஸ்திரமும் இருக்கு. பெருமாளுடைய அழகு சொல்றது, பாதுகினுடைய பெருமையை பறக்க பேசப்பட்டது, பெருமாளுடைய உற்சவாதிகளும் பெருமாளை துயில் எழுப்புவது முதலான இன்னும் நிறைய விஷயங்களை சுவாமி தேசிகன் அந்த பாதுகையிலே பெருமையிலே நல்ல ஒரு போக்கிய வஸ்துவா நமக்கு கொடுத்துன்னு போயிட்டு இருக்க. இப்ப கீழ்பத்ததியிலே பெருமாளை துயில் எழுப்புவதாவது திருப்பள்ளி எழுச்சிக்கு சமானமான 10 சம்ஸ்கிருத பாசனங்களை சுவாமி தேசிகன் பாதுகையை முன்னிட்டு சொன்னார். இந்த இடத்துல இந்த அடுத்த பத்தது ஸ்ருங்கார பத்ததி. ஸ்ருங்காரம்னா அது ஒரு ரசம். நவசத்துல ஸ்ருங்கார ரசம் ஒரு ரசம்னு பெரியவா சொல்லியிருக்கு. நவமகா அந்த பத்ததியிலே பெருமாளுடைய ஸ்ருங்காரத்தையும் பாதுகையினுடைய வைபவத்தையும் சுவாமி தேசிகன் பறக்க பேசறதுல சௌர சிங்காரசேட்டானாம் பிரசூதிம் பாதுகாம் பஜே யாமேஷபுங்கே சுத்தாந்தாத் பூர்வம் பச்சாபித பிரபு. அற்புதமான ஸ்லோகம். எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் அவனுக்கு எல்லாம் பரமபோக்கியம், எல்லா சுகத்தையும் பெருமாள் அனுபவிச்சின்றிருக்கான். பெருமாள் அச்சாவதாரத்தை வரும்போதும் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறான். நித்யபோதம் இருக்கும்போதும் பெருமாள் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறான். அவதார சமயங்களிலும் பெருமாளுக்கு அனுபவிக்கா சுகம் என்பது ஒண்ணுமே கிடையாது. அதேபோல ஸ்ரீ ரங்கநாதனுக்கு 7 பிராட்டிகள் என்பது சித்தம். பெரிய பிராட்டியாரான ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஒரு பிராட்டி, அப்புறம் ஸ்ரீதேவி பூதேவி என்று 2 பிராட்டிகள் பெருமாளுக்கு, 4வது பிராட்டியாக சோழகுலவல்லி என்பதற்ற கமலவல்லி நாச்சியார் எழுதியிருக்கா, அடுத்து சேரகுலவல்லி என்பது ஒரு மலையாள நாச்சியாரும் கூடவே எழுதியிருக்கா. 5 பிராட்டி ஆச்சு. 6வது நமக்கெல்லாம் பெருமாளை பெரியாழ்வாரின் திருமகளாக அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் எப்படி கிருஷ்ணன் ஒரு கீதை கொடுத்தானோ அதே போலே திருப்பாவை என்ற அற்புத கீதையை நமக்கு கொடுத்து உபநிஷத்துடைய சாரத்தை திருப்பாவையில் அள்ளித்தெளித்து போனவள் நம் ஆண்டாள் நாச்சியார். அவள் 6வது பிராட்டியாகவும், துலுக்க நாச்சியார் என்பதானது அவள் ஒரு பிராட்டியாகவும் ரங்கநாதரை அலங்கரிக்கின்றாள். இப்படியாக 7 பிராட்டிமார்கள் ஸ்ரீ ரங்கநாதரிடத்திலே பக்தியோடு இருந்து அவருடைய திருமேனியை அனுபவிக்கிறார்கள். இப்படி அனைத்து நாயகிகளும் பெருமாளுக்கு ஒரு விதமான சுகத்தை கொடுக்கிறார். பெருமாள் இந்த பிராட்டிமார்களுடைய அவருடைய அந்தந்த அந்த புறத்துக்கு செல்லும் போதும் வரும்போதும் பெருமாள் வந்து சர்வதா இந்த பாதுகைய சாத்தின்னு எழுந்தருள்ற. பாதுகை இல்லாம பெருமாள் ரங்கநாதன் எங்கும் சஞ்சரிப்பது இல்லை. ஒவ்வொரு பிராட்டியார் அவ வாத்துக்கு பெருமாள் போகும்போதும் உனகா திரும்பி வந்து யதாஸ்தானத்துக்கு பெருமாள் எள்ளி சயனத்துக்கு வரும்போதும் சரி, இந்த பாதுகையினுடைய கைங்கரியம் இல்லாமல் பெருமாள் திருவடியானது எங்கும் செல்வதில்லை. அப்படி என்று அபிரமா சோல சௌரேகே ஸ்ருங்காரசேஷ்டானாம் பிரசூதியும் பாதுகாம் பஜே அப்படின்னு பாதுகி நான் பஜிக்கிறேன்னு சொன்னர். பெருமாளுடைய சிங்கார ரசத்தினாலே உண்டான அனைத்து விதமான வியாபாரங்களுக்கும் காலமாயிருக்க பாதுகையே நான் உன்னை சேவிக்கிறேன் என்பதானது நம் ஆச்சாரிய சுவாமி தேசிகரு உடையதான இந்த சிங்கார பத்தியத்தில முதல் ரெண்டு வரியோட அர்த்தம் நமக்கு மனசுல வரும். அப்படிப்பட்ட இந்த பாதுகை லோகத்துக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற பெருமாள் எப்போயெல்லாம் அந்தப்புறத்துக்கு செல்கிறாரோ, எப்பொழுது எப்பொழுதெல்லாம் அந்தப்புறத்தில் இருந்து வெளியில எழுறாரோ, அப்பையெல்லாமே இந்த பாதுகாப்பிராட்டி தான் பெருமாள் திருவடி அனுபவிக்கிறார் இல்லையா. ஒரு சில சமயம் மட்டும் ஏழு பிராட்டிகளுக்கும் பெருமாளுடையதான அந்த நெருக்கம் கிடைக்கிறது. ஆனா இந்த பிராட்டி எப்ப பார்த்தாலும் பாதுகாதேவியான பிராட்டி பெருமாள் திருவடி அனுபவிப்பதே பரம போக்கியமாக இருந்துருக்கா அப்படின்னு கிடைக்கிறது. பிரியறதில்லை, பிராட்டி தான் எல்லா இடத்துலையும் கூட்டுன்னு போறா பெருமாளை இல்லையா. இதை போல இந்த பிராட்டி தான் பெருமாள் அவருடைய தேவிகள் இல்லத்துக்கு கூட்டுன்னு போறபடியும் அழைத்துக் கொண்டு வருபடியுமானது இந்த சிங்கார பத்தியிலே முதல் ஸ்லோகத்தையும் கடைசி ஸ்லோகத்தையும் உண்டான சமூகார்த்தமாக நமக்கு தெரிகிறது இந்த இடத்துல. அதனாலே பெருமாள் சஞ்சரிக்கிறான், பாதுகாவினா பெருமாள் ரங்கன் எங்கேயும் கிளம்புறது இல்லை. எந்த காலத்தையும் எந்த ஸ்திதியிலும் திருவரங்கன் திருவீதி கண்டுள்ளான், பிராட்டிமார் இல்லத்தில் செல்கிறான் என்றால் பாதுகை இல்லாமல் செல்றதில்லை. அந்த கைங்கரத்தை பரம பிரீதியோட செய்பவளானவள் நம் பாதுகாதேவி என்பதானது காட்டுறது. இங்க நம்ம நம்மாண்டவன் ஒரு வியாக்கியான சாட்சியிருக்கார், பெருமாள் ஒருவன் தான் இந்த லோகத்திலே புருஷன் அப்படி என்பது சாஸ்திரம். நீ எல்லாரும் பெண்பாவன் தான், இதுவும் சாஸ்திரம். அதனாலே ஆழ்வாராகிய ஸ்ரீ ஷடகோபன் ஆகிய பாதுகை இல்லையா, அவள் தன்னை பெண்ணாக ஆக்கிக் கொண்டு பெருமாளை புருஷனாகவும் இருப்பதனாலே அவனை சதா அனுபவிக்கிறாள் என்பதானது தாத்பரியார்த்தமாக நம் ஆச்சாரியர் சாதிச்சிருக்கார். அடுத்தது இரண்டாவதான ஸ்லோகம், அது அத்யுதமான ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம் அது. பிரணதாத்ரிதசரேந்திரா மௌளிமாலா மகரந்தாத்த பராக பங்கிலேன அனுலிம்பதி பாதிகே ஸ்வயம் தாம் அனுரூபேன பதேன ரங்கநாதா அப்படின்னு. பெருமாள் ரொம்ப உயர்ந்தவன், சகலலோக அதிபதியாக பெருமாள் இருக்கான் ரங்கநாதன், பூலோக வைகுண்டம். அப்படிப்பட்ட பெருமாளை சகல தேவதைகளும் தேவாதி தேவகளும் வந்து சேவிக்கிறார். பெருமாள்கிட்ட சேர்க்கும்போது ஈறு பேர் தலையோட போய் பெருமாளை சேவிக்கிறது இல்ல, தலையில சுகந்தமான வாசனை வரக்கூடியதான அற்புதமான புஷ்பங்களை தலையில சாத்திண்டு பெருமாள் திருவடியை போய் சேவிக்கிறார், ரங்கநாதனை சேவிக்கிறார். அப்போ ரங்கநாதனை சேவிக்கும் போது முதல் நமஸ்காரமானது தேவர்களுடைய நமஸ்காரமானது பெருமாள் திருவடிக்கு தான் கொடுக்கணும். ஆனா அவன் திருவடியை எப்பொழுதுமே சதா ஆட்கொண்டு கொண்டிருக்கிற அந்த பாதுகாதேவிக்கு முதல் நமஸ்காரமா வருது அந்த இடத்துல. இவா இந்த நல்ல சுகந்தமான கந்தம் நிறைந்த புஷ்பங்களை சிரசிலே சூழ்ந்து பெருமாள் திருவடியை சேவிக்கும் போது அவளுடைய சிரசிலே உண்டதான புஷ்பத்திலே இருக்கக்கூடியதான புஷ்பத்திலே தேன் இருக்கும் இல்லையா, அந்த தேனானதும் அவ சிரசிலே வந்து அவ வந்து எத்தனையோ லோகங்களை தாண்டி வந்து ரங்கநாதன் இங்க வந்து சேவிக்கிறார். அதுல இருக்கக்கூட சில அந்த இதர விஷயங்கள் புழுதின்னு கூட சொல்லிக்கலாம், அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த புஷ்பத்தே கீழ் சொட்டக்கூடியதான தேன்ல கலந்து அது ரங்கநாதன் திருவடியில போய் விழுந்து இல்லையா, ஒரு அந்த திருவடிக்கு தேன் அபிஷேகம் பண்ணுவது போல திருமணம் பண்ணுவது போல இருக்கு. அது எல்லாம் பெருமாளுடைய திருவடியில சேர்ந்து ஒரு செம்பஞ்ச குழம்பு என்று சொல்லப்பட்டதான ஒரு குழம்பு ஆகி அது ஒரு சந்தன பூச்சு போலே இந்த பாதுகாதேவியுடைய திருமேனியிலே அற்புதமாக இருக்கு அந்த இடத்துல. அப்படின்னா பெருமாள் திருமயத்தும் போது பெருமாளுக்கு வந்து நம்ம வந்து திரும எலுமிச்சம்பழம் புழியிறா, பெருமாள் சிரஸ் அந்த திருமேனியில புழியிறா, அச்சையில புழியிறா, அப்புறம் புளி சேர்த்து பெருமாளை சுத்தம் பண்றா, அப்புறம் வாசன் திரவியங்கள்லாம் சேர்த்து பெருமாளுக்கு நல்லா நீராட்டுறா, அப்புறம் வந்து தயிர் பால் இத்தியாதிகள் எல்லாமும் தேனும் பெருமாள் சிரஸ்லேயே திருவடி வரைக்கும் பண்றா. ஆனா இது தேவர்களுடைய சிரஸ்ல இருக்கக்கூடியதா புஷ்பத்தை இருக்கக்கூடியதா அந்த மகரந்த துகளோட சேர்ந்ததான அந்த அந்த தேன் இருக்கே அது திருவடியிலே பட்டு அதுவே இந்த பாதுகாதேவிக்கு ரங்கநாதன் திருவடியாலேயே பூசிவிடப்பட்டதான ஒரு சந்தன குழம்பு பெருமாளுக்கு அசகர் பண்றார். ஆனா பாதுகைக்கு சந்தன காப்பு யார் சுவாமி சாத்தறதுன்னு கேட்டாக்கா, ரங்கநாதன் திருவடி சாத்தரு சுவாமி எங்கேயது அப்படின்னு கேட்டாக்கா, அந்த தேவர்களுடைய அந்த புஷ்பத்திலேருந்து வந்ததான தேன் வந்து ரங்கநாதனே சாட்சாத்தின் திருவடியாலே அந்த பாதியை வருடி ஒரு சந்தன பூச்சி பண்றான். எப்ப நம்ம ஆத்துல வந்து திருவாரணம் பண்றோம் துவாதசி அன்னைக்கு நம்ம ஆச்சாரியர் பாதுகையை வந்து சேவிச்சுட்டு பொட்டியை திறந்துட்டு தூபதீபம் சமர்ப்பிச்சு அக்கபாத்தியாதிகள் சமர்ப்பிச்சு திருமஞ்சனம் பண்றோம். நம்ம ஆச்சாரியன் தனியன்னு சொல்லி பன்னெண்டு ஒண்ணு என்ன பண்றோம் ரெண்டு கிலோ சந்தனம் தேர்ந்து பாதுகா அந்த சாட்சாத் பெருமாளுக்கே பண்ற மாதிரி நம்மளுடைய ஆச்சாரியன் பாதுக்கு சந்தனம் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா, நம் கையால சமர்ப்பிக்கிறோம். நம்ம பக்தாள் என்னுடைய ஆச்சாரியன் நான் வந்து பக்தியோடைய பண்றேன். அது மாதிரி எல்லா பாகவதாலும் அவ இல்லங்களை பண்றான். ஆனா ரங்கநாதன் என்ன பண்றான், எனக்கு சர்வதா கைங்கரியம் பண்றவளாச்சே, என் திருவடியே இவ வந்து எப்பயும் தாங்குறவளாச்சே, என்னுடைய திருவடியை வந்து தாங்குவது யாரு, வேத சீரஸ் என்பெருமான் திருவடி இல்லையா, அந்த வேதத்தை என்னையும் சேர்த்து தூக்கின்ற காலை சுவாமி, இதுக்கு வந்து என் திருவடியே பரம் போக்கியம்ன்றவோ, என் திருவடியாலே அவளுக்கு நான் சந்தன பூச்சி பூசுறேன்னு சொல்லிட்டு ரங்கநாதனே திருவுள்ள பத்தியது போலே இந்த பாசுரம் வந்து இது எப்படி சொன்ன இன்ஹரண்ட் ஒரு அர்த்தமா நமக்கு மனசுல தீனு சொல்லும் போது வருது இந்த இடத்துல. அப்படிப்பட்டதான போது அதிர்ஷ்டசாலியாய் இந்த பாதுகாதேவி இந்த இடத்துல இருக்கா சுவாமி, சாட்சாத் ரங்கநாதன் திருவடியே அவளுக்கு வந்து ஒரு சந்தன அபிஷேகம் பண்ணது போலேயும் இருக்கிறதாக இந்த பாசுரத்திலே ரொம்ப அற்புதமாக சாவித்துக்கு. அனுரூபேன பதேன ரங்கநாதா, ஸ்ரீ ரங்கநாதனுடைய அந்த சேருள்ள திருவடியினாலே உனக்கு சந்தன பூச்சு அப்படின்னு ஸ்ரீமத் ஆண்டவனுடைய வியாக்கியானம் அந்த இடத்துல இருக்கு. இது இதே விஷயத்தை வந்து வேற ஒரு மாதிரி சுவாமி தேசிகன் ஸ்ரீ தெய்வநாயகன் திருவேந்திரன் தெய்வநாயகன் விஷயமா தெய்வநாயக பஞ்சாசத்து என்ற ஸ்லோகம் சாதிக்கும் போது முதல் ஸ்லோகத்தில் பிரணசுரகிரீட பிராந்த மந்தார மகலா விகடித மகரந்த ஸ்திக்த பாதாரவிந்த பசுபதிபதி பூஜ்ய பத்ம பத்ராயதாட்ச பணிபதி புறநாத பாதுமாம் தேவநாத. தேவர்கள்லாம் வந்து பெருமாளை சேவிக்கிறா, பிரம்மா சேவிக்கிற பசுபதிகி விதி பூஜகா விதி என்று சொல்லப்பட்டதான பிரம்மா பெருமாளை சேவிக்கிறாவா, சிறுசிலே எல்லாம் புஷ்பங்கள் சாத்தின்றிருக்கா, அந்த புஷ்பத்தை இருக்கக்கூடியதான அந்த மகரந்த துகள்களும் அவளுடைய அந்த புஷ்பத்திலேருந்து சொட்டப்பட்டதான தேரும் பெருமாள் திருவடி அபிஷேகம் பண்ற மாதிரியும் இது இது ஒரு விதமான வாக்கியார்த்தம். இன்னொன்னு என்னன்னா பெருமாள் திருவடியே தேனே மலரும் திருப்பாதன்னு வாக்கு இருக்கு, ஆழ்வார் வாக்கு இருக்கு. இவா சேவிக்கும் போது பெருமாள் திருவுடைய தேவாதேவருடைய சிரசு படும் போதும் திருவடியை சுரக்கப்பட்டதான் தேன் வந்து இவா சிரசிலே ஏறின மாதிரியும் ஒரு விதமான வியாக்கியாரம் இந்த ஸ்லோகத்தை பெரியா பண்ணிருக்கா. அப்போ அத திருவுள்ள பத்தியே இந்த பாதுகாசகஸ்தான் ஸ்லோகத்துல வந்து தெய்வநா ரங்கநாதன் விஷயமாகவும் சுவாமி தேசிகன் சாகிக்கிறார். இங்க ஏற்றம் என்னன்னா இந்த விஷயத்துல இது பாதுகாதேவிக்கு ரங்கநாதன் திருவடியிலேருந்து ஒரு பூச்சி கிடைக்கிறது இந்த இடத்துல, அதுதான் மிக ஏற்றம் இந்த இடத்துல. அடுத்தது கண்டா ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம் மூணாவது ஸ்லோகம் ரொம்ப அற்புதமா சாகிக்கிறார் சுவாமி. என்ன விஷயம் என்னன்னு கேட்டா ரங்கநாதன் வந்து வெளியில ஏழ்றார், ஏ எங்கடா ஏழட்டுமே நிறைய திருக்கோலத்தை வரார் அப்படின்னு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான திருக்கோலம் ஏற்படுறது இல்லையா. அப்ப பெருமாள் என்ன பண்றாருன்னா ஒரு ரொம்ப வெளுப்பான ஒரு வஸ்திரம், அப்படி ஒரு வெளுப்பு தும்பப்பூ போல ஒரு வெளுப்பான வஸ்திரம், அந்த வஸ்திரத்துல ஒரு பெரிய கங்காளம் அந்த வெள்ளி கங்காளத்தை குங்கும பூவை கொட்டி தீர்த்த சேர்த்து அந்த வெள்ள வஸ்திரத்தில் அது அந்த கங்காளத்தை நினைச்சு எடுத்தாக எந்த விதமான ஒரு நிறம் அந்த வஸ்திரத்துக்கு கிடைக்குமோ அப்பேற்பட்ட அந்த தீர்த்தத்தில் இணைக்கப்பட்ட வஸ்திரத்தை பெருமாள் தன் திருமேனியிலே சாத்திண்டு எப்படி இருக்கு பாருங்க, சின்ன சின்ன குங்குமப்பூ வாசனையோட ரங்கன் திருமேனி அடி பரிமளிச்சுன்னு வரமாட்டார் ரங்கன், ஒரே ஒரு திருபாவரணம் கொஞ்சமா ஒரு திருவாபு ஒரு பதக்கம் ஒரே ஒரு கல்லெழுச்ச பதக்கம் சாத்தின்ற பெருமாள் திருவாடி திருச்செங்கோடையும் அந்த ஈர வஸ்திரம் குங்குமப்பூ நினைக்கப்பட்ட ஈர வஸ்திரத்தோடையும் இருக்க பெருமாள் பெருமாள் ரங்கநாதன் திருமேனியானது ரொம்ப புஷ்பத்தை தாங்காது, ரொம்ப யுக யுகமான பெருமாளவர். அதனாலே ஒரே ஒரு சிறிதான ஒரு மாலை ஒரு சின்ன புஷ்ப மாலையை சாத்திண்டு அற்புதமா உன்னிடத்தில் எழுந்திருக்கிறதாக என்ன போட்டிருக்க சுவாமி, அகமஸ்மராமின்னு போட்ட ஸ்லோகத்தை அழகா கிமபி சிஸ்டம் அத்வதீய மால்யம் போட்டு மௌத்திகம் ஸ்மராமின்னு ஸ்லோகத்தை முடிச்சேர். இந்த மூணாவது ஸ்லோகத்துல பெருமாள் பாதுகைக்கு இப்படி போய் ரங்கநாதன் ஏழுனாதான் திருவுள்ளம் போடுறது, அதுதான் அவளுக்கு பிடிக்கிறது. முப்பது தடி தடியா மாலை சாத்தின் எப்ப பார்த்தாலும் ஒரே வந்து திருக்கோலம் சாத்தின் இருக்குல்ல, என்னங்கன்னா அந்த சிம்பிள் பர்சன் இல்லையா, அப்படி திரு திருதுன்னு ஒரு வாசனையோட ஒரு பதக்கம் சாத்திண்டு ஒரு சின்ன மாலையை சாத்தின் பெருமாள் ஏழு நாள் எப்படி இருக்கும் பார்த்தா. நீங்களா பாருங்க, உற்சவாதிகள்ல வந்து திவதேசங்கள்ல போகும்போது கைகால சாத்துபடி திருவாபரணம் கிருஷ்ணன் வேஷம்னா பெருமாளுக்கு என்னன்னா தலை சிரஸ்ல மயில் பிடி சாத்தி ஒரு மா வெள்ளி மாடை பின்னாடி வச்சு இடுப்புல வந்து ஒரு சாமி குத்தையும் புல்லாங்குழியும் குறுக்க சொருகி பெருமாளை அந்த மாணிக்கப்பட்டை கட்டி திருவடியை வச்சு சாத்தினா சேர்க்கிற வழக்கு என்ன வரும், போன வருஷம் நல்லா இருந்தது இந்த பக்கம் அந்த இடத்துக்கு சரியா வரல புல்லாங்குழல் வச்சு இப்படி இருக்க மாட்டார போன வருஷம் போட்டோ எடுத்து பாடுற அப்படின்வா. ஒரு அவளுடைய திருவுள்ளத்துக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலை குறை சொல்லுவதாகவே அமையும். கருடா சொல்ற கால் இப்படி வச்சிருந்தார் சுவாமி, இல்ல அது முன்ன இருந்து பட்டர் சாத்தும் போது இப்படி இருக்க மாட்டார் இவனா கவனிச்சு பாருங்கண்ணா அப்படின்வா. இந்த திருவாழி கொஞ்சம் எப்படி திரும்பி வரணும்ல அப்படின்வா. அதாவது ஒரு குத்த சொல்லும்படியாவே இருக்கும். நீங்க பஞ்சபர்வத்துல பாக்கலாம், பஞ்சபர்வத்துல பெருமாள் அதிக சாத்துப்படி கிடையாது. பார்த்தன்னா பெருமாள் பளிச்சுன்னு ஒரு வஸ்திரம், ரெண்டு திருவாபரணம், திருவாழி திருச்செங்க ஒரே ஒரு சின்ன மாலை, அதுக்கு வந்து தேவஸ்தானத்தை என்ன கொடுக்குறானோ அந்த மாலை, யாரா பக்தா சமர்ப்பிச்ச மாலை தான், எந்த ரூபத்துல வேணா அந்த மாலை இருக்கும், பெருசா இருக்கும் சிறுசா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவநாதனையோ தெய்வநாயகோ ரங்கநாதனையோ தேவ பெருமாளையை சேவிக்கும் போது பார்த்தாக்க அந்த சேவை தனி சொல்ல. ஏன்னு விஷயம் கேட்டாக்கா பெருமாள் திருமேனியானது திருமேனியை சேவிக்கணும் இல்லையா, பெருமாளுடைய திருமேனி திவ்யமங்க விக்கிரத்த சேவைய பாப நிவர்த்தகம்னு பெரியவா சொல்லியிருக்கான். இப்போ எல்லா திருவாபத்தி சார்ந்த பெருமாளுடைய சௌந்தர்யத்தை திருமேனி சௌந்தர்யத்தை சேவிக்க முடியாதாயிடும். என்னதான் பெருமாள் கருடோச்சத்தில் எவ்வளவு திருவாபரணம் சாத்தின எழுதி கையில வந்து செங்கோலோட எண்ணினாலும் திருமஞ்சன சேவைக்கு ஈடானது வந்து எதுவுமே கிடையாது. பெருமாள் சிரஸ்லேருந்து கிரீட்டத்திலேருந்து திருவடி பர்யந்தம் பெருமாள் சொன்ன யக்னோபிவீதமும் சரி, பெருமாளுடைய அந்த மெல்லிய சுவஸ்திரம் ரங்கநாதனுக்கு இப்ப சொன்ன இந்த ஸ்லோகத்துல குங்குமம் போல் நினைக்கப்பட்டதா வெண்மையான ஸ்லோகம் இருக்கு, அந்த வஸ்திரம் இருக்கு, அதன் மாதிரி சேவை கிடைக்குமா. இன்னைக்கும் ரங்கநாதனுக்கு ராத்திரி 12 மணிக்கு எவ்வளவு திருமணம் நடக்கிறது, என்ன உற்சவம் அப்படின்னு சொல்ல தெரியல. அந்த ஊர் அந்த தேசவாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் அது. அப்படிப்பட்டதான ஒரு திருமஞ்சனம் விசேஷமா 1 மணி நேரம் 2 மணி நல்ல உபச்சாரத்தோட பண்றான். அப்படிப்பட்ட சேவையை உன்னிடத்துல எழுந்துள்ள இருக்காரு சேவையோட சாத்திக் கொண்டு ஒரு மாலையும் ஒரு திருவாபரணத்தையும் சாத்திக் கொண்டு குங்குமம் போய் நினைக்கப்பட்ட வஸ்திரத்தை தன் திருமேனியை பெருமாள் உடுத்திக் கொண்டு எழுறானே, அது உனக்கோசரம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இதுல என்ன தெரியுதுன்னா பாதுகாதேவியே வந்து பெருமாள் பற எல்லாத்தையும் சாதிக்கணும் அவசியமல்ல, இருக்கிற ஆத்திரக்கு பொட்டிலக்கு அத்தனை நகையும் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஸ்திரீ வெளில வந்தான்னா ரொம்ப கோரமா தான் இருக்கும். அழகான ஒரு நேர்த்தியான ஒரு வஸ்திரம் 2-3 திருவாபரணம் பார்த்துன்னு வந்தான்னாக்கா அது ஒரு விதமான அழகு இருக்கு இல்லையா, அந்த சாதாரண அழகுதான் வந்து பிடிக்கும். இப்போ ராஜதர்பாலி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிரீடத்தோடையும் சகலவித சகல ஆபரணத்தோடையும் பூஷிதராய் பெருமாள் ஏழு ஒரு விதமான அழகு, ஆனா தவக்கோலத்தோடும் கையில் ஒரு வில்லு மட்டும் பாதுகையை சாத்தின் மட்டும் என்ற ஒரு அழகு, தவக்கோலத்தோடே பாதுகை இல்லாமல் ஒரு வில்லு அம்பை அம்புராவோடு பெருமாள் நடந்து வரும் வனத்தை சஞ்சரித்த அழகு தனி அழகு இல்லையா. சிம்பிளா பெருமாள் இருக்கார், ஆனா சர்வசக்தன்னு தெரிஞ்சுக்கிறோம், அவனால சாதிக்கக்கூடிய விஷயம் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிடணும். கையில வந்து கதையை வச்சுட்டு வில்லு மாலை எப்பயும் யாரையாவது வந்து சிக்ஷிக்க வேண்டும் என்று போற அழகு விட்டுடுங்கோ, அதை விட பாதுகாதேவி விரும்பும் அழகானது எதுன்னு கேட்டாக்கா இவளை திருப்திப்படுத்தக்கூடிய அழகா இருக்குன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி பெருமாளுடைய சிம்பிளஸ்டான ஒரு சேவைதான் எல்லோரும் விரும்பக்கூடியதாம் இருக்கு என்பதானது. ஏன் கேட்டா பெருமாளுடைய மொத்த சௌந்தர்யமும் ரொம்ப அழகா கிடைக்கும் இல்லையா, மொத்த சௌந்தர்யம் கிடைக்கும். திருக்குடஞ்சாண்டன் சாய்பேர் பெருமாளுடைய நின்ன திருக்கோலத்தோட உக்காண்ட திருக்கோலம் ஜாஸ்தி ரொம்ப அழகு சௌந்தர்யமா இருக்கும். உக்காண திருமேனிக்கு வந்து ஜாஸ்தி ஒரு நல்லா பளிச்ச ஒரு வஸ்திரம், திருவாயு சிகிச்சைங்க ஒரு கவச சாதி ஒரு மாலை மட்டும் சாத்திருப்பான் வேணா கவனிக்கலாம். நம்பர் உற்சவம் இருக்கிற திருவாபரணத்தை போட்டு அது இதுன்னு அது உத்தியாசத்துல அவர்தான் நடக்கும், பெரிய பெருசா மாலை கட்டுவா. அப்ப பெருமாளுடைய அந்த சௌந்தர்யமானது திருமேனுடைய அழகானது அந்த நேர்த்தியானது பக்தாளுக்கு ஃபுல்லா சேவையாகாது. அடுத்த திருமேனி நிறைய சேவைகள் திருக்குடஞ்சாண்டன் சாய்ப்பறான். அந்த மாதிரி சேவையை இந்த பாதுகாதேவிக்கு ரங்கநாதன் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறா என்னன்னு கேட்டாக்கா, அதாவது இந்த ரங்கநாதனை அது பாதிக்க சாத்தியம் ரங்கநாதன் ஏழ்றர் அந்த புறத்திலேருந்து தனியா பெருமாள் எழுந்துட்டு வர பாதுகாதவி அப்கோர்ஸ் கூடவே தான் இருப்பான், எங்கேயும் போறதில்லை. அப்போ இருக்கிற அந்த புற ஸ்திரீகள் இருக்காளே அங்க இருக்கிற பிராட்டிமாரையும் சேர்த்து எல்லோரும் தங்களுடைய திருக்கடைக்கண்களாலே இந்த பிராட்டி பாதுகாதேவிய வந்து பாக்கறா, பாதுகாதேவிய மனசால பூஜிக்கிறானாவா எல்லாரும். ஏன் ஏன் அப்படின்னா இந்த ரங்கநாதன் இங்க வரதுக்கு காரணம் இவதானே, இவதானே ஆஸ்தானம். இன்னைக்கு முதல் தேவியாத்துக்கு போகணும்னா இவதானே கூட்டுன்னு வரா அந்த தேவியாத்துக்கு. அத்த அந்த தேவியாத்துக்கு அந்த தேவிக்குண்டா பரிஜனங்கள்லாம் கைங்கிறவர்கள் இருக்காளே அவா எல்லாம் இந்த பேர்பட்ட வைகுண்டநாதன் ரங்கநாதன் ஏழறதுக்கு காரணமான பாதுகை அவாலும் பூஜிக்கிறா, ஆசையா பாக்கிறான் அவா. உன்னை ரொம்ப ஆசையா பாக்கிறான், அடி பாவி ஒரு நாள் வந்துட்டு போறான் இந்த பாபா எங்காத்துக்கு, 30 நாள் திருவடியிலே உட்காந்துருக்கேன், நீ என்ன ஒரு பாக்கியம் உனக்கு நீ வாச்சிருந்தாக்க இந்த கைங்கரே உனக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா, எவ்வளவு பாக்கியம் இருக்கும். நீங்கன்னா பாருங்கோ பெருமாளுக்கு பட்டாட பகட்டுக்கிட்டு எல்லாம் சாத்துவான், நித்தி நான் வந்து திருப்பாவை சொல்றேன் உபரின்னு சொல்றேன். அவளுக்கெல்லாம் கைங்கிறது ஒரு டயனை ஒதுக்கிருக்கா. ஆனா பெருமாள் பாதுகை 24 மணி நேரம் இருக்கும். அதே போல பெருமாளுடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திருவிளக்கு கைங்கரியம் பண்ற விளக்கு நாச்சியார் என்பவள் இருக்காளே, அவ ஜொலிச்சுண்டே இருக்கணும் அந்த பெருமாளுக்கு, எப்பயும் ஜொலிச்சுண்டே இருக்கணும். பெருமாள் திருவணையிலேருந்து கீழே இறங்கினா பாதுகை மேலதான் திருவடி வைக்கணும். பெருமாள் திருவனைக்கு போய் திருப்பி திருவனையில படுத்துக்கணும்னா பாதுகாதவி தான் கூட்டுன்னு போய் பெருமாளை பண்ண ஏற்றி விடணும். இப்படிப்பட்ட நியத்தமான கைங்கரியம், கைங்கரியம் இல்லாத காலமே அவளுக்கு கிடையாது. அப்படி நீ இருக்கியே, அப்படி பெருமாள் திருவடி போல உன் நீயும் பூஜைக்கு தகுந்தவள் தானே என்பதானது. அந்த பெருமாள் எங்கு செல்கிறாரோ, சுகுத ஸ்வயம் அச்சயந்தி தூராது போட்ட சுவாமி தேசன் ஸ்லோகத்துல. அப்படி இந்த பாக்கியத்தை பெற்றவளானவள் இந்த பாதுகாதேவி இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்லோகத்தை காட்டுற. அடுத்தது நிர்விஷ்யமான அபிநூதன சன்னிவேசம் கைவல்ய கல்பித விபூஷண காய காந்தி காலேஷ நிர்விசதி ரங்க யுவானமேகா சிங்கார நித்தரசிகம் மணிபாத ரக்ஷே. சிங்கார நித்திய ரசிகம் மணிபாத ரக்ஷே அப்படின்னு ரங்கநாதனை ஒவ்வொரு சமயங்களிலும் நீ ஒருத்தியாய் அனுபவிச்சிருக்கமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துடைய ஒருவரி அர்த்தம். பெருமாளை வந்து நம்ம எத்தனை நாளைக்கு சேவிச்சாலும் பெருமாள் வந்து இனிச்சுன்னு இருக்கான் மனசுக்கு, மனத்துக்கு இனியானாச்சே, மாயவனா இருக்கான் இனிச்சுன் இருக்கான் ரங்கநாதன். புதுசு புதுசா சாத்தனம், ஒரு தேவிக்கு பெருமாள் சொர்ணாபதன பூஷராய் வந்தால் அவளுக்கு பிரியம், ஒரு தேவிக்கு பெருமாள் மெல்லிசன வஸ்திரம் சாத்தினு வந்தா அவளுக்கு பிரியம், ஒரு தேவிக்கு வனமாலை வைஜியந்தோடு எழுதினால் ஒரு தேவிக்கு பிரியம். அதே போல பட்டாரையும் பகட்டுமாய ரங்கநாதன் தன் திருவனை கேள்வினா அது ஒரு ஒரு பிராட்டிமாருக்கு அது ரொம்ப இஷ்டம். பெருமாள் திருமஞ்சன குளத்தை சேவலுக்கு சீர பிராட்டிமாருக்கு இஷ்டமாயிருக்கு, ரங்கநாதனுக்கு இந்த பூச்சாண்டி சேவன் ஒண்ணு பண்றா ஸ்ரீரங்கத்துல அதுக்கு சில பக்தாளுக்கு இஷ்டமாயிருக்கு, பெருமாள் நடையழுக்கு சில பக்தாளுக்கு இஷ்டமா இருக்கு, பெருமாள் ஆஸ்தானத்துல மட்டுமே சேவைக்கு சில பக்தாளுக்கு இஷ்டமா இருக்கு இல்லையா. இத்தனை விதமான திருவாபணம் சாத்தின்றது சாத்தாமையும், சாதாரண வேட்டி சாத்தின்றது சாத்திக்காமையும், பெருமாள் பட்டாடம் மட்டும் சாத்தின்றிருக்கும், ஒரு மாலையோடையும் பல மாலையோடையும் சேஷவாங்கத்தையும் கருடவானத்தையும் குதிரவானத்தையும் திருத்தேர்வத்தையும் சேர்க்கத்தானது ஒவ்வொரு பக்தாளுடைய மனோரதத்தை பொறுத்து இருக்கு. இப்படி பெருமாள் வந்து இவ்வளவு அழகா ரங்கநாதன் செவசாயிக்கிறான், பெருமாள் உல்லாசமாக இருக்கும் போதும் சரி, அவன் வந்து கொஞ்சம் கோபிஷராக இருக்கும் போதும் சரி, இந்த சேவையும் சரி அந்த சேவையிலும் சரி, ரங்கநாதனை ஒவ்வொரு சமயத்திலையும் இன்னைக்கு அரியனுக்கும் சேஷவாகனம் பாக்கியம் கிடைச்சது, நாளைக்கு அரியன் பிராதாக்கிட்ட சேவை பாக்கியம் கிடைக்கும். பெரிய பிராட்டியாருக்கு இன்னைக்கு பெருமாள் வந்து நன்னா சந்தனத்தோடு குங்குமப்பட்டு தொடர்ந்து போனார், அடுத்த பிராட்டியாவது பெரு வைஜந்தியமான பட்டு சாத்தின்பார், அவளுக்கு இந்த பாக்கியம் இல்லை, இவளுக்கு இந்த பாக்கியம் இல்லை, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனா இந்த பாதுகாதேவி என்ற சதா பெருமாள் திருவடி பற்றி என்றுமே அகலாதவளாய் அகலையில்லா திருவகளார் அன்பர் வந்தார் என்று சுவாமி தேசிகன் திருச்சின்னமால சாதிக்கும்படியாக இருக்கக்கூடிய பாசுரத்துறை அழகானது. இவள் எப்பொழுதும் நித்திய கைங்கரிய அந்த கைங்கரியபரராய் ஒரு தேவியாய் இருக்கையே வேறு யாருக்கும் கிடைக்கலமா, உனக்கு மட்டுமே கிடைச்ச சிங்கார நித்திய ரசிகம் மணிபாத ரக்ஷேன காலேஷன் போட்ட எல்லா காலத்திலையும் எல்லா ரங்கனுடைய சிங்காரத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தாயாராய், ஒரு தேவியாய், எங்களுக்கு அனுகிரகம் செய்பவளாய், ரங்கானுடைய ரங்கனுடைய காந்தியை, நித்திய காந்தியையும் சிங்கார காந்தியையும் நித்திய ரசிகமாய் இருக்கக்கூடியவள் யாருன்னு கேட்டா நீ ஒருவராகிறாய் என்பதான சுவாமி தேசிகனுடைய இந்த பாசுரத்திற்கு இறுதி வாக்கா இருக்கு. ததனந்திரம் ரொம்ப அற்புதமான சாச்சர் ரொம்ப இது எப்படி சுவாமி தேசிகன் வந்து எப்படி யோசிச்சு யோசிச்சு ஒரு ஸ்லோகத்தை போடுற, விஷயம் ஒன்னா இருந்தாலும் சொல்லுகின்ற விதமானதும் அதனுடைய ஆழ்ந்த பொருளானதும் இந்த கவி நயத்தை காட்டுறது. நேரத்தில் நித்ராயுதஸ்ய கமிது மணிபாதிகேத்வம் பரியங்கிகா பரிசரம் பிரதிபத்யமானாம் சுவாசானில பிரசரிதேன பஜஸ்ய பீஷ்ணம் நாபீசரோஜரசதா நவமங்கராகம். நாபீசரோஜரசதா நவம் அங்கராகம்னு போட்ட அடா என்னன்னு கேட்டாக்கா முதல்ல என்ன சொன்னார், இந்த பாதுகாதேவிக்கு ரங்க திருவடியினாலே ஒரு சந்தனம் பூச்சி போலே ஒன்னு ஏற்பட்டது. அது எதனாலன்னு கேட்டா தேவாதி தேவர்களெல்லாம் பெருமாளை தங்கள் சிரசிலே புஷ்பத்தை சூடிந்து அந்த சுகந்தத்தையும் மகரந்தத்தையும் அதோட பெருமாளை செவிக்கும் போது அந்த புஷ்பத்திலே இருந்த தேந்துகைகள் பெருமாள் திருவடியிலே பட்டதனாலே அந்த திருவடியிலே பட்ட செம்பஞ்சு குடம்பா இருக்கக்கூடியதான அந்த தேனும் அவருடைய மகரந்தமும் கலந்ததான ஒரு பூச்சு இந்த பாதுகாதேவியின் திருமேனிலே ஒரு சந்தன பூச்சு எம்பெருமான் திருவடியே பூசுவது போலது முதல்ல சாதிச்சார் இல்லையா. இப்போ இந்த இந்த ஆறாவது ஸ்லோகத்திலே அற்புதமான சாய்க்கிறார், எம்பெருமான் யோக நிந்திரை கொண்டிருக்கான் ஸ்ரீ ரங்கநாதன், நிச்சந்தேகமாய் அவனது நாபிக்கமலத்திலே பருமனத்தின் உந்தியிலே தோற்றுவித்தான் ஆழ்வார் வாக்கு இருந்தது. அவருடைய நாபிக்கமலத்தேன்னு பிரம்மா வந்து அவதாரம் பண்ணர் கமல புஷ்பத்தை தாமர புஷ்பத்துல, அந்த தாமர புஷ்பத்தை மகரந்தத்துக்குள் நிறைஞ்சிருக்கு. ஏன் சுவாமி சாதாரண குளத்து தாமரை எடுக்கக்கூடியதான தாமரையிலே மகரந்தத்துகள் இருக்கு, வண்டுகள் மொய்க்கிறது, தேனை உறிஞ்சிட்டு போறது. சாட்சாத் பிரம்மா வந்து அவதாரம் பண்ண ஸ்தானத்தை எவ்வளவு சுகந்தமா இருந்திருக்கும் இல்லையா அந்த இடம். அப்படிப்பட்ட அந்த தாமரையில் இருக்கக்கூடியதான சுகந்த தூள்கள் எம்பெருமானந்து அப்படி சயனம் பண்ணிட்டு வலதுகைய தன்னை சிறசு கொடுத்துட்டு இடது கைய இந்த பக்கம் வச்சுட்டு பெருமான் சயனம் பண்ணிட்டு இருக்க பெருமாள் மூச்சு காத்து உசு உசுன்னு பெருமாள் மூச்சு விடுற பெருமாளுடைய மூச்சு காத்தானது வேதம்னு சொல்றா, வேதமானது பெருமாள் மூச்சு காத்துன்னு பெருமாள் நிர்வாகம் பண்றா. அப்படிப்பட்ட அந்த வேதமானது பெருமாள் மூச்சு காத்தாகிய வேதமானது பெருமாளுடைய நாபிக்கமலத்திற்கு கூடியதான தாமரபுரத்துல மகரந்த துகள் அப்படி அடிச்சுன்னு வந்து பெருமாள் எதிர்க்கக்கூடிய திருவடியிலே பட்டு அது வந்து பாதுகை மேல விழருது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல இல்லையா. பெருமாள் சயனம் பண்ணிட்டு இருக்க பெருமாள் கட்டில இருக்கும் போது அவள் திருவடியிலே நிற்க, அப்ப அந்த பெருமாளுடைய மூச்சு காத்தானது தொப்புள்ள இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தை இருக்கக்கூடிய மகரந்தத்தை தூக்கிண்டு அந்த மூச்சு காத்து வந்து மேல் படும்போது அந்த மகரந்தத்தோட சேர்ந்து வந்து அது உனக்கு ஒரு சந்தன குழம்பா இருக்குன்னு சுவாமி தேசிகன் உருவப்படுத்தி இங்க சாய்க்கிறார். இப்ப பாருங்க முதல்ல ஒரு சந்தன பூச்சி சொன்னார், எதனாலே தேனால வந்தது, மகரந்தத்தாலே வந்தது, ஏதோ ஒரு விஷயம் பண்ணமோனும் தேவகள் சிறத வச்சா வந்து ஊந்துது. பெருமாள் மூச்சு காத்து வேதங்களே கொண்ட மகரந்தங்களை ஒரு பெருமாள் முதல்ல திருவடியால பண்ணர், இப்போ வேதங்களே பெருமாள் மூச்சு காத்தா வந்து அது அந்த வேதங்களே வந்து மகரந்தத்தை சேர்த்துன்னு வந்து இந்த பாதுகைக்கு ஒரு திருமஞ்சனம் பண்ணும்படியாக ஒரு சீன் சுவாமி தேசிகன் கிரியேட் பண்றாரு இந்த இடத்துல இல்லையா. கிரியேட்டர்ல சுவாமி தேசிகன் என்ன இருக்கோ சாய்க்கிறார், சத்தியத்தை சாய்க்க கூடியதான் நம்ம ஆச்சாரியர்கள் எப்பவுமே. கிரியேட்டர் நான் சொன்ன தப்பான வார்த்தை இந்த இடத்துல மன்னிச்சுங்க வார்த்தை, ஏன்னா இது வந்து அவர் வந்து மனசுலே இந்த சீன் அந்த அந்த விதமா சேவை சாய்ச்சிருக்கார் ரங்கநாதன் அவருக்கு. அதுதான் பாசுரமா நமக்கு வந்து என்னது இத சொன்னாரு, சொருகின்றன சொல் அமுதேன்னு சொன்னாரு, சொருகின்றன சொல் அமுதே. நம்ம ஆச்சாரியால் வந்து நம்ம பேருக்கு கிருப்பையாலே தங்களுடைய வார்த்தையாலே அதை அமுதாரையா நமக்கு கொடுத்தான்னு சாய்ச்சிருக்கால முன்னாடி ஸ்லோக தேசிய பிரபந்தத்துல சொருகின்றன சொல் அமுதே அப்படின்ட்டு. அத மாதிரி தேசிகன் நமக்கு தன்னுடைய சொல் சமஸ்கிருத அமுத மொழியாலே நமக்கு இப்படியெல்லாம் ரங்க பாதிகை தூக்கி நிறுத்துறேன் இல்லையா, இது அற்புதமான அழகா இங்க அமைஞ்சது இந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப ஒரு இன்னொரு அற்புதமான விஷயம், எப்பயே சாதிச்ச விஷயம்தான் இது. அந்த பாதுகையினுடைய பார்வை, பாதுகையை பார்க்கின்ற பார்வை, பாதுகையை முதலிலே பார்க்கின்ற பார்வை, பாதுகையை முதலிலே யார் பார்க்கின்ற விஷயம், யாருடைய பார்வை பாதுகை மேல முதல்ல விழருது அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ ரங்கனாடைய பாதுகையை பாதுகை மேலதான் ரங்கன் பாறை விழணும்னு பாதுகைக்கு திருவுள்ளம். ஏன் கைங்கரியம் முதல்ல நடக்கணும்? நீங்க எல்லாம் தள்ளி போங்கன்னு சொல்ற மாதிரி அவள் வந்து அந்த சயனத்துக்கு இருந்திருக்கா. பெருமாள் திருப்பள்ளி எழுச்சி கொண்டு பார்த்துட்டு இருக்க, இது ஆண்டாள் நாச்சா பிரார்த்தனை பண்ணது சுவாமி தேசிகன் இந்த பாதத்தை கொண்டு காட்டாரு. இங்க அங்கன் மாயால தரதர் அபிமான பங்கமாய் வந்தரின் பள்ளி கட்டிரு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் சொல்லிட்டு அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் அப்படின்னு சொன்னான். எங்கள் மேல் சபத்தெல்லாம் விட்டுருங்க. இப்போ அங்கன் மாயால அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே கிருஷ்ணாவதார கதை. அந்த கிருஷ்ணன் இருக்கான், எல்லா அரசர்களும் ஜராசந்தனுடைய ஹிம்ச தாங்க முடியாது, எங்களை காப்பாத்திர கிருஷ்ணா உனக்கு சேவை செய்ய வந்துக்கும் நிக்கிறான். அதே மாதிரி ஸ்ரீ ரங்கநாதரை சேவிக்கிறது 33 தேவனம் வந்து ரங்கக்ஷேத்திரத்துல வந்து கூஞ்சின் இருக்கா. தும்புரு கிங்குரு நாரத எல்லாம் வந்து நிக்கிறா சுவாமி. மயிலின அருமுகன்னர் சிவனோட புள்ள முருகனும் வந்து நிக்கிறான் பெருமாள் சேவிக்கிறதுக்கு திருப்பள்ளியத்தை சாய்ச்சார். இப்படி இவாளெல்லாம் நிற்கும் போதே பாதுகை, பாதுகையோட பிரியமான அந்த பிரார்த்தனை என்னன்னா, ஸ்ரீ ரங்கனிடத்திலே அங்கன் இரண்டங்கொண்டு, அதாவது நீ வந்து தீட்சிணமான பார்வை இருக்கு, தூக்கத்தை விட்டு ஒரு ஏந்திரியல, ஒரு சின்ன குழந்தை தூக்கத்தை விட்டு கலையும் போது அம்மா அப்படி தூளியை தட்டும் போது ஏந்திரியாடா என் குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவா. அது என்ன பண்ணும், கையை வச்சு கண்ண கதை இப்படி கொஞ்சம் தரக்கும் கொஞ்சம் மூடிக்கும், அப்படியே தூங்குற மாதிரி பாவனை சில சமயம் சில போய் நின்று நீங்காமே தூங்கும். பெருமாளும் ஒரு குழந்தைதான சுவாமி. அப்படிப்பட்ட அந்த ஒரு குழந்தை பண்ணுகின்ற பாவமானது அங்கன் இரண்டும் கொண்டு பெருமாள் சத்தியவாதி, பெருமாள் வந்து வரப்பிரதம் கொடுக்க போறான், ஆனா அவன் நீ என் மேலதான பசு விடணும், முதல்ல குழந்தை என்ன பண்ணுவோம்னு கண்ணு மூச்சு தரக்கிறது பண்ணி அம்மானு கத்தும், ஓடி வருவா தூள் ஏந்து குழந்தை இருக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்ண, இப்படி தரம் திறந்து மூணும் கண்ண. அந்த மாதிரி சேவை, அந்த மாதிரி சேவை, ரங்கனுடைய சேவை யாரு மேல படணும்னா, இந்த சேவை எனக்கு தான் உரியதுன்னு நான் பாதுகாது. அதனால சொன்னா அப்படிப்பட்ட அவருடைய முதல் பார்வையானது உண்மையில விழ வேண்டும் என்பதற்காக நீ அவ திருவடியிலே உக்காண்டிருக்கேயம்மா, அது இது கிடைக்காதா, தபஸ் பண்றையே திருவடியில உக்காண்டு அப்படி என்பதானது சுவாமி தேசிகனுடைய சைதபதி அந்த ஸ்லோகம். சைதபதி ரஜன்யாம் பாதிகே ரங்கபத்தௌ சரணகமல பாஸ்வே சாதரம் வர்த்தசேத்தம் பணிபதி சஜனீயாத் உத்திதஸ்ய பிராதே பதமநயன பாதம் பாவனம் பிராதுகாமா. அற்புதமான ஸ்லோகம் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. ஏ ஸ்லோகம் அற்புதமான சாட்சியர். அர்த்தம் என்ன சொல்ற அப்படின்னா, பிராட்டியை விடவும் எம்பெருமான் திருக்கழுத்திலே அவர் சிரசிலேந்து திருக்கழுத்தை தொங்கக்கூடியதான வைஜெயந்தி என்ற வைஜெயந்தி என்ற வனமாலையை விடவும் நீ வசத்தின்னு சாய்ச்ச. அடுத்த ஸ்லோகத்தில் என்னன்னா, சரணகமல சங்காத் ரங்கநாதஸ்ய நித்யம் நிகம பரிமளம் துவம் பாதிகே நிர்வமந்தி இயதபதிசயானா வர்த்தசேஷாவரோதம் ஹிருதயம் அதிவசே அதிவசதீம் மாலிகாம் வைஜயந்தி. அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தான் சொன்ன அகலகில்லேன் என்றைய மலர்மேல் வங்கி உரைமார்பனாகி இருக்க பெருமாளுடைய பக்ஷஸ்தலத்தை என்றுமே பிரியாதவள் நம் பிராட்டி. இது வந்து சாஸ்திர சித்தம். ததனந்திரம் பெருமாளை திருமேல வைஜெயந்தி என்ற மலை இருக்கு. பெருமாள் இங்கேருந்து ஏழி அங்க போனா அந்த மாலை நகர்ந்து போகும். பிராட்டி வந்து என்னவன்னா, பெருமாள் திருமால் விட்டு பிரியணும்னா அவளால பிரியவும் முடியாது. பெருமாளை பிரிஞ்சு இருப்பது என்பது அவளாலே ஆகாது. பெருமாளும் அவளை விட்டு பிரிய மாட்டார். ரெண்டு மாசம் காத்துருப்பேன்னு திருவடி கிட்ட சொல்லி அமைச்சா சீதா பிராட்டி. அவ பிரிஞ்சு ஒரு சும்மா ஒரு பாவம் தான், ஒரு நிழலாதான் பிரிஞ்சா. ராமன்ட்ட தான் சீதை இருந்தா. பெருமாள் சொன்னார், என்னால ஒரு மாசம் கூட தாங்க முடியாதுப்பான் திருவடி கிட்ட சாய்ச்ச. அம்மனால் பெருமாள் விட்டு பிரியாதவள் அகலகில்லா திருமகள் என்று பேர் பெற்றவளான ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஸ்ரீ மகாலட்சுமியானவள் ரங்கன் திருவடி விட்டு பிரிய முடியாது. வைஜெயந்தி என்று சொல்லப்பட்ட வனமாலயம் பெருமாள் திருவையை விட்டு பிரிய முடியாது. ஆனா அவகிட்ட சில விஷயம் இல்லை. நீயே பாதிகையே, நீ பெருமாள் திருவடி சம்பந்தி சம்பந்தியாய் புனப்புனகா நித்தியம் நித்தியம் இருப்பதாலேயே பெருமாள் திருவடியை தங்கள் சிறைச்சலே வைத்து தூக்குமான வேதங்களுடைய அந்த சம்சர்க்கமானது உன்னிடத்தே இருக்கு. இது ரெண்டும் மேல சொல்லப்பட்ட ரெண்டு பேருக்கு இல்லைன்னு சொல்ற இந்த ஸ்லோகத்துல. அதாவது நித்தியம் நிகம பரிமளம் தம் பாதுகே நிர்வமந்தின்னு ஸ்லோகம். இந்த திருவடி சம்பந்தத்தால வேத வாசனையானது உன்னிடத்தை எல்லையில்லாம இருக்கு. அதனாலே வேதம் சர்வடத்தும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கு. எங்க பார்த்தாலும் வேத சப்தம் கேட்கறது. அதனாலே நீ அந்த மாலைக்கும் பிராட்டிக்கும் மேம்பட்டவள் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல வந்து அற்புதமா சாதிச்ச சுவாமி தேசிகன். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், ஒன்பதாவது ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமானது. பெருமாளுடைய திருமேனியானது எப்படி இருக்குன்னா மிருதுவான திருமேனி. அவன் திருவடியானது தாமரை புஷ்பத்து போல இருக்கு. ரொம்ப தொட்டாலே உடஞ்சிடுமா பெருமாள் திருவடி. தளிபுறையன் திருவடின்னு கலியன் சாதிச்ச. அதாவது வேதங்களாகிய ஸ்திரீகள் தங்களை ஸ்திரீகளா பாவிச்சுண்டு பெருமாளுடைய அந்த திருவடியாகிய தாமரை பூவை வந்து சிரசில வச்சுட்டு இருக்கா. வேத சிரசன் சொல்லுவாள், சிரசில வச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட வேதங்களே தங்கள் சிரசிலே வச்சுக்கொள்ள பெருமாள் திருவடிக்கு நித்த கைங்கரியம் பண்ணுவதானது பிராட்டியருடைய கைங்கீரை கோட்டியிலே வந்து விழருது. அவள் பெருமாள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடின்னு அழ முதல்ல இந்த பாசத்தை சொல்லுங்க நான். அதாவது வடிவினை இல்லா மலர்மகள் ஆகிய பிராட்டி மற்ற நிலமகள் பிடிக்கும் பூபிராட்டியும் ஜெய லட்சுமி தேவியும் உன் திருவடிக்கு கைங்கரியம் பண்றாளே. ஏ பெருமாளே ரங்கநாதா, இவா ரெண்டு பேரும் கைங்கரியம் பண்ணக்கூடாத ஸ்தித்தி உன் திருவடிக்கு கொடுத்துருக்க. வேதங்கள் ஒன்னு போத்தின்றே இருக்கு, உன் தாமர திருவடி வேதங்கள் சிரசில வச்சுட்டு இருக்கு. இப்போ தாமர திருவடி வேதம் சிரசில வச்சிருந்துட்டு இவா பிராட்டிமா ரெண்டு பேரும் கைங்கரியம் பண்றா, அவ எவ்வளவு பக்தியோட பண்றா. நீ எவ்வளவு வசதியான ஒரு வஸ்துனா வேதம் உங்களை தலையில வச்சுட்டு இருக்கும் இல்லையா. அப்போ அவ ரெண்டு பேரும் பண்ணுவதானது இந்த பாதுகா தேவிக்கு வேற கோணத்துல சொல்ற சுவாமி தேசிகன். நீங்க என்னன்னு கேட்டா, நம்பாத்துல ஒரு குழந்தை தூளியில படுத்துட்டு இருக்கு, அது விளையாட்டு காட்டணும், நம்ம என்ன பண்ணுவோம்னு பண்ணோம், ஏதாவது ரெண்டு பந்தரத்து கொடுப்போம், ஏதாவது ரிங் பால் கொடுப்போம், இல்லைன்னா கிளிகிளிப்பு இருக்கும், தாமர புஷ்பமா இருக்கு, மேல ஒரு மணி மாதிரி சேர்த்துருப்பாங்க, ஆட்டின்னு இருக்கும் அது இல்லையா. இப்ப என்ன சொல்றான்னா, இந்த பெருமாளாகிய குழந்தை அவன் அந்த திருவடியை பிராட்டி பிடிச்சுட்டு இருக்கா. வேதம் திருவடியை வந்து பெருமாள் திரு சிரஸ்ல வச்சுட்டு இருக்கு. அவளுக்கு எவ்வளவு போக்கியம், என்ன மதிப்போட பெருமாளை பாக்குறா, அந்த திருவடி இவ்வளவு போக்கியமா பார்த்துட்டு இருக்கா ரெண்டு பேரும். ஆனா இந்த பாதுகாதேவியை பண்றா பாரு, இருக்கிட்டே அவளுக்கு பெரிய வஸ்து எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா என்னன்னா, அழகா சொல்ற சுவாமி தேசிங்கத்த, அப்படிப்பட்ட பெருமை பொருந்தியுள்ளதான உன்னுடைய திருவடியானது இந்த பாதுகா பிராட்டிக்கு ஒரு விளையாட்டு பொருள், தாமர புஷ்பம் போல. ஏன்னா திருவடி தாமரையாச்சே, ஒரு தாமரை சின்ன தண்டோட ஒரு குழந்தைகிட்ட கை கொத்தாடி பிடிச்சி இப்படி இப்படி ஆட்டும், அந்த குழந்தை கிளுகிளு பாடுற மாதிரி ஆட்டும் இல்லையா. அதே போல இந்த பாதுகாதேவி இந்த பிராட்டியானவள் தாமர புஷ்பத்தை இப்படி ஆட்டுறாய், என்னையா அது இவ இப்படி பண்ற விளையாட்டு பொருளாத்த ரங்கன் திருவடினா, இந்த ரங்கன் திருவடி பெருமை என்னன்னு சொன்னார். சரண ரசிதந்தம் சாரு சானூர் அகந்துகூன்னர், முஷ்டிகன் சானூரனை தன் திருவடியால சம்ஹாரம் பண்ணது கிருஷ்ணாவதாரத்துல அப்பேற்பட்ட திருவடி இது. அதை பிடிச்சிருந்தோ குழந்தை பொம்மை விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காயா இந்த பாதுகா பிராட்டினா. அந்த திருவடியானது பாதுகைக்கு வந்து எவ்வளோ பவர் கொடுத்துருக்கு பாருங்க இல்லையா. நான் விளையாடி என் எடுத்துக்கோமா, நீனே நான் விளையாட்டு பொருள் என்ன வேணா பண்ணு அப்படின்னு. இதே திருவடியானது கானகத்தை நடந்து போய் ராமன சம்ஹாரம் பண்ணிட்டு, இதே திருவடியானது இந்த திருவடி விசேஷத்தை சஞ்சார பத்திரத்து பின்னாடி சாய்க்க போற சுவாமி தேசிகன். என்னன்னா கானகம் முழுக்கும் போச்சு, கிட்டாவதாரம் பண்ணி பெருமாள் தன் திருவடியை பாதுகையை சாத்திட்டு போய் எல்லா இடத்தையும் போயிட்டு வந்தான். இந்த திருவடியாலே நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ராட்சசால் பூதனாவதம் அது இது நிறைய சொல்லியிருக்கார் கிருஷ்ணாவதாரத்துல. கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு ராட்சசால் புல் பூண்டு வடிவிலே அந்த கானகத்துல இவ பெருமாள் மாடு மேய்க்கும் போது போகும்போது பெருமாள் திருவடியால் நசிச்சுட்டு வந்துட்டார் எல்லாரையும். அப்பேற்பட்ட திருவடியை ஓங்கி உலகளந்த திருவடியை தாமரை திருவடியை தளிர்புறையின் திருவடியை இந்த பாதுகா என்ற பிராட்டி கோசம் பெருமாள் ஒரு பொம்மலாட்ட பொம்மை மாதிரி கொடுத்துட்டானே ஐயா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிற திருமாழ்வத தன்னை எளியனாக்கி கொடுத்து எளிவரும் இயல்பினன் ரொம்ப வந்து பெருமாள் வந்து கட்டுண்ணா பண்ணி பெருமாள் எல்லாம் இருக்கட்டும் சௌலபியத்தை காட்டுறான் அத பாதுகாதேவி அந்த பாக்கியம் கிடைச்சது பாருங்கோ அதுதான முக்கியம் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிற இந்த இடத்துல அத மாதிரி கடைசி ஸ்லோகத்துல வந்து ரொம்ப விஷயம் அற்புதமா இருக்கு என்னன்னா ரங்கநாதனுக்கு ஏழு பிராட்டிமார் இருந்தா அகிலாந்த புறவாரேஷு அநேக வாரம் பதாபனிஸ்வைரம் அப்படின்னு கடைசி ஸ்லோகம் அனுபவதி ரங்கநாதோ விகார விக்ராந்தி சகசரீம் பவதி அப்படின்னு அனுபவதும் இத்தனை ஏழு பிராட்டிமார் இருந்தாலும் திருவரங்கன் திருவடியை சர்வதா அனுபவிப்பள் யார் என்று கேட்டா சாட்சாத்தான பாதுகாதேவி வருது ஒரு க்ஷணமும் பிரியாம இருக்கா இப்போ ரங்கநாதனாய் என்னன்னா ஒரு பிரா ஒவ்வொரு பிராட்டிமாருக்கும் ஒவ்வொரு நாள் முறை கொடுத்திருந்தாலும் பெருமாள் அவ அந்த புறத்துக்கு எழுதணும்னா அவள் அங்க கூட்டுன்னு போறதானது பாதுகாதேவி கூட்டுன்னு போறது அநேக தேவிகள் ரங்கநாதன் இருக்கா அவளுக்குள்ள ஒரு சண்டை வரக்கூடாது இவாத்து இவ்வளவு நாள் இருந்து அவாத்துக்கு இவ்வளவு நாள் இருந்தேன் அப்படின்னா கூடாது பெருமாள் எந்த டயத்துல அங்க போனோம் திருவுள்ள பத்திர அந்த டயத்துல கொண்டு பெருமாளை சேர்ப்பது ஆனது பாதுகாதேவியோட பிரதம கைங்கரியமா வருது அந்த இடத்துல இல்லையா அதாவது இது உத்தமர் சுவாமி சாதிச்சிருக்காரு சிம்மகதி சர்ப்பகதி நிறைய கதி சாதிச்சிருக்காரு அதாவது திருவரங்கத்தை வெம்பமான் நட அழகு ரொம்ப அழகு ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த அழகானது அடிச்சுக்க முடியாது அந்த பெருமாளையும் சொல்லியிருக்கான் அந்த மாதிரி திருவங்களுடைய அந்த நடை அழகுக்கு தகுந்த மாதிரியும் அந்த அழகை குலைக்காமையும் அதே இடத்த பெருமாள் எங்கு எந்த தேவிகலாத்துக்கு தன்னை கொண்டு போய் விட சொல்றானோ அந்த தேவிகலாத்துக்கு அந்த டயத்துக்குள்ளே கொண்டு போய் விடுறது அந்த காய்கறியத்தை பண்ணுவதானது பாதிகாதேவிக்கு மட்டும் கிடைச்சது அந்த திருவடியை சுமந்து போற அனுபவமானது ரங்கநாதருடைய திருவடிய அனுபவமானது இந்த சகசரியம் பவதி அப்படின்னு உனக்கு மட்டும் கிடைச்சதுமா அது எந்த முறையாயிருந்தாலும் எந்த தேவிகளாத்துக்கு பெருமாள் செல்வதாயிருந்தாலும் அந்த கைங்கரியமானது உனக்கு மட்டுமே கிடைக்கிறது அவளுக்குள்ள அந்நி தினத்துல மட்டும் பெருமாளோட சுகம் உனக்கானது பெருமாள் அங்கு செல்லும் போதும் சுகம் பெருமாள் அங்கு இருக்கும் போதும் சுகம் பெருமாளை திருப்பி யதாஸ்தானத்துக்கு நீ எள்ளப்பரும்பு எங்களுடைய திருமே நீ சுகமானது உனக்கு கிடைக்கிறது அந்த இடத்துல இதுல பார்த்தா ஒரு பிராட்டியாத்துக்கு ஒரு பிராட்டி போக மாட்டான் ஒன்னாவது பிராட்டி ஏழா பிராட்டி எடுத்து போகமாட்டா ஆறா பிராட்டி மூணா பிராட்டி எடுத்து வரமாட்டான் ஆனா எல்லா பிராட்டி மகளையும் திருவரங்கனோட சஞ்சரிக்கும் பாக்கிய விசேஷமானது இந்த பாதுகாதேவி கிடைச்சது இந்த கைங்கரத்தை நியதமா பண்ணிட்டு இருக்கா பாதுகாதேவி பெருமாள் என்ன பண்ற அவளுக்குள்ள திருவுள்ள கலக்கார கூடாது அதுக்கு ஒரு சகவா கூட்டும் போறதுனால பாதுகாதேவி எல்லா இடத்துக்கும் அப்படி என்பதானது சுவாமி தேசிகனுடைய இந்த சிங்கார பத்ததியிலே அற்புதமா நமக்கு ஒரு சாட்சி கொடுத்திருக்கார் அந்த வியாக்கியான பெரிவா நமக்கு புரியும்படியாக வியாக்கியானம் இருக்கா அதை பாகவதாவுடைய பகிர்ந்துகள் அடியனுக்கு மிக சந்தோஷம் கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.